ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஈஷ்டே கமயிதும் பாரம் ஏஷ சேதுர பங்குரஹ யத்ர சாரஸ்வதம் ஸ்ரோதோ விஶ்ராம்யதி விஶ்ருங்கலம். ஈஷ்டே கமயிதும் பாரம் ஏஷ சேதுர பங்குரஹ யத்ர சாரஸ்வதம் ஸ்ரோதோ விஶ்ராம்யதி விஶ்ருங்கலம். ஸ்ரீ வேகா சேத்து ஸ்தோத்திரத்தினுடைய இரண்டாவது பத்தியம். வேகா சேத்து, வேகான்றது நதியை குறிக்கிறது, வேகவதின்ற நதி. முன்பொரு காலம் சதுர்முக பிரம்மா இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஹஸ்திகிரின்னு சொல்கிறோமோ அந்த இடத்த உத்தர வேதியாக பாவித்து அமைத்து அதில் யாகம் பண்ணப்போ சரஸ்வதியினுடைய, அதாவது அவருடைய தர்மபத்னியான சரஸ்வதியோடு அவருக்கு ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டதுனால சரஸ்வதி தேவி என்ன பண்ணான்னு கேட்டால், தன்னை விட்டுட்டு பிரம்மா யாகத்தை பண்ணதை அவளுக்கு அதில் கோபம் வந்துடுத்து, ஒரு நதியாக உருவெடுத்து அந்த வேள்வியை வந்து அணைக்கிறதுக்காக வந்தா. அப்போ பிரம்மா இதை தெரிஞ்சுட்டு பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ண, பகவான் ஒரு அணையாக மாறி அவளை அந்த யாகத்தை அணைக்க விடாமல் பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம். இது தெரிஞ்ச தமிழில் சொல்லியிருக்கேன். இப்போ அதனால் வேகான்றது இந்த வேகவதி நதியை குறிக்கிறது, சேத்துன்றது அந்த அணை, தமிழில் சொல்கிறோமோ அந்த டேம் நோட்டில் குறுக்க படுத்துட்டார் பெருமாள். அதுதான் அவருக்கு யதோக்த காரியங்கள்லாம் பார்த்தோம். இப்போ ஒரு பெரிய பிரவாகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெரிய பிரவாகம் இருக்குன்னா அதை நம்ம தாண்டி போகணும்னா அதன் குறுக்கே ஒரு பிரிட்ஜு இருந்தால் தான் நம்மளால் தாண்டி போக முடியும். நாம் எங்கே இருக்கோமோ அது வரைக்கும் அந்த பிரிட்ஜு வரணும். பிரிட்ஜு பாதி பிரவாகத்தில் இருந்தால் வச்சுக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த பிரிட்ஜு ஸ்ட்ராங்காக இருக்கணும், தீர்க்கமாக இருக்கணும். இன்னொன்று, நாம் எங்கே இருக்கோமோ நமக்கு எங்கே ஏற முடியுமோ ஈஸியாக அது வரைக்கும் இருக்கணும் இல்லையா. இது மாதிரி பகவான் எப்படி இருக்கான்னு கேட்டால், அந்த சம்சார சாகரத்தில் தவித்து கொண்டிருக்கும் நம்மை நாம் இருக்கிற இடம் வரைக்கும் வரான். அதான் சௌலபியம், நம்ம அங்கேயே அப்படி இருந்தபடியே ஏறலாம். போனால் அவனை ஏறினோம்னா அந்த அணை மீது நாம் ஏறினோமே ஆனால் அந்த பக்கம் போயிடலாம். பாரம், இந்த பத்தியம் மூலமாக சுவாமி அந்த விஷயத்தை காண்பிக்கிறார். ரெண்டு கிரியாபதம் இருக்கு, ஈஷ்டே ஒரு கிரியாபதம், விஸ்ராமியதி ஒரு கிரியாபதம். ஸோ முதல் பாதி ரெண்டு பாதம் பூர்வார்த்தம் அப்படின்னு சொல்வாள். பூர்வார்த்தம்னு சொன்னால் முன் பாதி, உத்தரார்த்தம்னு சொன்னால் பின் பாதி. இப்போ பூர்வார்த்தே, அதாவது முதல் பாதியில் ஈஷ்டேன்றது கிரியாபதம். ஈஷ்டே ஈஷ்டேன்னு சொன்னால் ஈஷேன தாத்து, சக்தி உடையது, சக்தி அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். பொசஸஸ் த பவர் டு கவர்ன், டு ரூல், டு சப்போர்ட், அந்த மாதிரி. அப்போ அந்த வல்லமை உடையதாக இருக்கின்றது. ஈஷ்டே ஈஷ்டே ஈஷாத்தே ஈஷத்தே அப்படி போகும். அது அந்த தாது லட்லக்காரத்தில் வல்லமை பொருந்தியதாக இருக்கின்றது. யார் அப்படின்னு கேட்டால், ஏஷ சேத்துகு அபங்குரஹா. அந்த ஏஷக சக ரெண்டு பதங்கள் இருக்கு. ஏஷகன்றது புல்லிங்கத்தில் ஆண் பாலில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை குறிப்பிட்டு சொல்றது. ஏஷக மனுஷியா அப்படின்னு சொன்னால் நம்ம கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வியக்தி, இந்த ஆள் அப்படின்னு சொல்றோம். சக மனுஷியன்னு சொன்னால் அந்த ஆள். ஸோ இங்கே இங்கிலீஷில் வந்து ஹீன்னு சொல்றோம், இல்லை திஸ்ன்னு ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறேன் இங்கிலீஷில், திஸ் தட்டு அது மாதிரி, திஸ் பர்சன் தட் பர்சன், அதான் அந்த ஏஷக சக. இவைகளுக்கு என்ன ஒரு ஒரு விசித்திரமான ஒரு இதுன்னு சொன்னால், இந்த சந்தி இன்னொரு பதத்தோடு சேர்த்து இந்த ஏஷக சக இந்த ரெண்டும் பெரும்பாலும் அந்த விசர்க்கத்தை விட்டுடும். அடுத்த சப்தமானது அகாரத்தில் ஆரம்பித்தாலே ஒழிய அப்போ தான் ஏஷோ சோன் ஆகும். அப்படி அகாரத்தில் ஆரம்பிக்காமல் வேறு எந்த எழுத்தில் ஆரம்பித்தாலும் அந்த ஏஷக சக இருக்கும்னு அவைகளில் இருக்கக்கூடிய அந்த விசர்க்கம் இந்த புள்ளி இருக்கும்னு அந்த அஹ அஹ சவுண்டு அது போயிடும். அதனால ஏஷ சேத்துஹு அபங்குரஹ, அந்த ரெண்டும் சேர்த்து சேத்துர பங்குரஹ. இந்த ரேப்பம்னு சொல்றார் ரா, இந்த ராக்கும் விசர்க்கத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. ஒரு அச்சுழுத்து வந்து அதற்கு பிறகு, அதாவது அச்சுழுத்துக்கு பின்னாடி விசர்க்கம், ரொம்ப இல்ல போக வேண்டாம், நீங்களே பதம் பெருக்க தெரிஞ்சுட்டோன்னா சந்தி நம்ம புரிஞ்சு போயிடும். சேத்துஹு அபங்குரஹ, சேத்துகுன்னு சொன்னா பிரிட்ஜு. ஏஷஹ, ஏன்னா அங்க இருந்துட்டு மங்களாசாசனம் பண்ற, அந்த இடத்துல இருந்துட்டு மங்களாசாசனம் பண்றதுனால, அல்லது மனசுல கிட்டக்க இருக்கான் பெருமாள். அப்ப ஏஷஹா சேத்துஹு, இந்த பாலமானது, இந்த அணையானது, எம்பெருமான் ஆகிய அணையானது வல்லமை உடையது. எதற்காக கமயித்தும், கமயித்தும் கந்தும் அப்படின்னு சொன்னா செல்வதற்கு, கமயித்தும்னா செல்ல வைப்பதற்கு, அடைவிப்பதற்கு அர்த்தம். கந்தும் இச்சாமி அப்படின்னு சொன்னா நான் போக ஆசைப்படுறேன், கமயித்தும் இச்சாமினா போக வைக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். அது காசல்னு சொல்லுவோம், நிச்சின்னு சம்ஸ்கிருதத்தில். கேட்க கேட்க பரிச்சயம் ஆயிடும். நம்ம இன்னைக்கு முதல் தடவை கேட்கச்சே எல்லாம் வியப்பா அவ்வியக்தமா இருக்கும், உண்மையே புரியாத மாதிரி இருக்கும். நாலஞ்சு வயசு கேட்டா எல்லாருக்கும் அப்படியே நம்மளே பாடம் சொல்லலாம். சம்ஸ்கிருதம் ரொம்ப சுலபமான ஒரு மொழி தான், ஏன்னா அதுல ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ நிச்சு நிச்சுன்னு சொன்னா காசல், காசல்னு சொன்னா இங்கிலீஷ் பதம், தமிழ் எடுத்துக்கூடாது. CAUSAL காசல்னு சொன்னா பண்ண வைத்தல் அந்த அர்த்தத்துல. எங்கு பாரம் கமயித்தும் இஷ்டு, பாரம் பாரம்னா அக்கறைன்னு அர்த்தம், அக்கறைனா இந்த இடத்துல மோக்ஷம்னு அந்த இடத்துல அர்த்தம். இந்த சேத்துவானது, இந்த அணையானது நம்மை மோக்ஷத்திற்கு அல்லது மோக்ஷத்தை அடைவிப்பதற்கு வல்லமையுடையதாக இருக்கின்றது. ஏ அப்படின்னா அபங்குரஹ சேத்துஹு, பங்குரஹ பங்குரஹன்றது என்னன்னு கேட்டால் இந்த பக்ன, அந்த பஞ்சு தாத்து, அது பக்னஹனா உடஞ்சி போச்சுன்னு அர்த்தம், பஞ்சனம் அப்படின்னா உடைக்கிறதுன்னு அர்த்தம். பிரபஞ்சன சுத சுத்தகன்னு இவருக்கு பெயர், அனுமானுக்கு பிரபஞ்சனகான வாயுக்கு பேர். ஸோ இதில் பங்குரஹான்னு எதை குறிக்கிறதுனா, பங்குரஹன்னு சொன்னால் தட் ஹேஸ் த எபிலிட்டி டு பிரேக், டு கெட் டெஸ்ட்ராய்ட். அபங்குரஹான்னு சொன்னால் நான் பங்குரஹ அபங்குரஹ, அபங்குரஹன்னு சொன்னால் விச் கனாட் பி ப்ரோக்கன், விச் கனாட் பி மூவ்டு, அந்த மாதிரி அசைக்க முடியாத, அழிக்க முடியாத இந்த சேத்துவானது, இந்த அணையானது நம்மை அக்கறைக்கு, அதாவது மோட்சத்திற்கு கொண்டு செல்ல வல்லமை உடையது. அதான் அபங்குரஹ ஏஷஹ சேத்துஹு பாரம் கமயத்தும் ஈஷ்டே அஸ்மான்னு அதில் நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கணும். அத்தியாகாரம் பண்ணுறதுன்னா நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும், சில இடங்கள்லாம் அந்த பதம் தான் வரும். சரி, இது எங்கே இருக்குது, என்ன சிறப்புன்னு சொன்னால், எத்தனை சாரஸ்பதம் ஸ்ரோதஹ விஷுங்கலம் அல்லது விஷுங்கலம் சாரஸ்பதம் ஸ்ரோதஹ விஸ்ராமியதி அப்படின்னு இதுலேயும் ரொம்ப ரொம்ப அழகாக சிலேடைன்னு சொல்லுவா தமிழில், சிலேஷா சிலேடை தமிழில். எத்திர ஆனால் எந்த அணையில், எந்த அணையில், அதாவது எவனிடத்தில், எவரிடத்தில் அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. சாரஸ்வதம் விஸ்ருங்கலம் ஸ்ரோதஹ அல்லது விஸ்ருங்கலம் சாரஸ்வதம் ஸ்ரோதஹ, சரஸ்வதி சம்பந்தம் தான் சாரஸ்வதம், சரஸ்வதி சம்பந்தம் சாரஸ்வதம். ஸ்ரோதஸ் அப்படின்றது அந்த நீர் பெருக்கு, அந்த ஸ்ட்ரீம், ஸ்ரோதா ஸ்ரோதசி ஸ்ரோதாம்சின்னு அந்த போகும் அந்த சப்தமானது. அது இப்போ சந்தியினால ஸ்ரோதோன்னு ஆயிடுது, ஏன்னா விஸ்ராமியதி வி வின்ற எழுத்து அடுத்து வந்ததுனால ஸ்ரோதோ விஸ்ராமியதி. விஸ்ராமியத்தின்னா தடைப்பட்டு தடைப்பட்டு நிற்கின்றது அல்லது ஓய்ந்து முடிவை அடைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட இந்த ஸ்ரோதஸ்னா விஸ்ருங்கலம், ஸ்ருங்கலா அப்படின்னா கேர்டல்னு சொல்லுவோம், அதாவது ஒரு அதுக்கு ஒரு பரிதி, ஒரு இது எல்லை போட்டு வைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். விஸ்ருங்கலம்னு சொன்னால் எல்லை இல்லாத, அதாவது தடையற்றன்னு அர்த்தம். ஸ்ருங்கலானா ஒரு தடை, ஒரு என் சர்க்கிள் பண்ணி வைக்கிறது. இப்போ விஸ்ருங்கலம் ஸ்ரோதகன்றது நபும்சகலிங்கமாக இருக்கிறதுனால நியூட்டஜென்டர்னால விஸ்ருங்கலம் ஸ்ரோதக, தடையற்ற இந்த பெருக்கு. என்ன பெருக்கு? சரஸ்வதி நதியினுடைய அந்த நீர்பெருக்கு, அதான் சாரஸ்வதம். அப்ப எந்த அணையில், எவரிடத்தில் இந்த சரஸ்வதியான, சரஸ்வதியான நீர்பெருக்கு அந்த நதி தடையற்று ஓடி வந்த அந்த நதி தடைப்பட்டு கிடக்கின்றதோ அல்லது முடிவடைந்து முடிவடைந்து இருக்கின்றதோ அர்த்தம். என்ன இந்த ஸ்லேட என்னன்னு சொன்னா, சரஸ்வதன்னு சொன்னா இப்போ சரஸ்வதின்றது வாக்கையும் குறிக்கும், சரஸ்வதின்றது வாக்கையும் குறிக்கும். அப்ப சரஸ்வதன்றது பந்தல வாக்காச்சு. ஸ்ரோதகனா அந்த சொற்பெருக்கு. சுவாமி தேசியரிடத்திலிருந்து கிளம்பக்கூடிய தடையற்ற விஷங்கலம் அந்த சொற்பெருக்கு பகவானிடத்துல வந்து பரிவசிக்கிறது. அல்லது வேதம் அந்த மாதிரி எதை எடுத்திருந்தாலும் அவனிடத்துல போய் அந்த சொற்கள்லாம் தங்களுடைய இதை காட்ட முடியாது. ஏன்னா இஸ் பியாண்ட் வேர்ட்ஸ்னு ஆயிடுறது. அந்த பரமாத்மான்றது பியாண்ட், தத்துவமானது பியாண்ட் வேர்ட்ஸ். ஆனால் அவனிடத்துல போய் எல்லாம் சோர்ந்து போயிடுது, அவனை விவரிக்க முடியல, அவன் யாருன்னு காட்ட முடியல. எதோ வாச்சோ நிவர்த்தந்தேன்னு ஸ்ருதி சொல்றது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தேன்னு நம்மளால இதை சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு நின்று போயிடுறது. இவனை மாரி விவரிக்க முடியாதுன்னு. அதில் ரெண்டு அர்த்தமா வச்சுக்கலாம். எத்திர சாரஸ்வதம் ஸ்ரோதா விஸ்ருங்கலம் சாரஸ்வதம் ஸ்ரோதா விஸ்ராமியதி. அல்லது இந்த கான்டெக்ஸ்டுவல் மீனிங் பார்த்தோம்னா, எந்த அணையில் தடையற்று வந்த அந்த சரஸ்வதி என்ற நதியானது தடைபட்டு கிடக்கின்றதோ அல்லது முடிவடைந்து இருக்கின்றதோன்னு தாத்பரியம். ரெண்டு அண்மையும் பார்த்தோம்னா, அபங்குரஹா ஏஷஹ சேத்துஹு பாரம் கமயித்தும் ஈஷ்டே. அபங்குரஹா ஏஷஹ சேத்துஹு அஸ்மானு, அஸ்மான் சொன்னால் அஸ்மசப்தம், அகம் ஆவாம் வயம், மாம் ஆவாம் அஸ்மானு, நம்மை அப்படின்னு வச்சுக்கலாம். ஏத்திர என்ன சம்பந்தம் இப்போன்னு கேட்டால், இந்த இடத்துல இப்போ இருக்கு இல்லையா அந்த அணையில் சாரஸ்வதம் விஸ்வங்கலம் சாரஸ்வதம் ஸ்ரோதா விஸ்ராமியதி அர்த்தம். இந்த ஸ்ரமோன்னு ஒரு தாத்து, அதுலேருந்து அந்த விஸ்ராமியதி வருது. ஸ்ரமோன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சோர்ந்து போயிடுறது. ஷம பரிகாரம்னு சொல்கிற பாருங்க, ஷம பரிகாரம், ஷம பரிகாரம். அந்த ஷம பரிகாரம்ன்றது இப்போது இந்த ஷமு தாத்து தான். தபஸ் பண்ணுறது, வருத்தம், சோர்வு இதெல்லாம் அது சொல்லும். ஸ்ராமியதி விஸ்ராமியதி. வீன்றது உபசர்க்கம். உபசர்க்கம் சொன்னால் ப்ரிஃபிக்ஸ். அது அது என்ன பண்ணணும், அந்த ப்ரிஃபிக்ஸோட வேலை என்னன்னு கேட்டால், உபசர்க்கத்தோட வேலை என்னன்னு கேட்டால், அந்த தாத்துவால் சொல்லப்பட்ட அர்த்தத்தை இன்னும் மேம்படுத்தி கொடுக்கும், அல்லது விபரீதமாக காட்டும், அல்லது இன்னும் அப்படியே வச்சுருக்கும். அது உபசர்க்கத்தோடைய வேலை. இதெல்லாம் நாமளாக அதை ஊகிக்க முடியாது. பிரயோகத்தில் என்ன இருக்கணும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். சில சமயம் என்ன பண்ணும், உபசர்க்கமானது பரஸ்மை பதமாக இருந்தால் ஆத்மியபத ஃபார்மாக ஆக்கி விட்டுடும். ஆத்மியபத ஃபார்மாக இருக்கும் அந்த தாத்து, அதை வந்து பரஸ்மை பதமாக ஆக்கி விட்டுட்டோம். பரஸ்மை பதம்னு சொன்னால் நம்ம ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு, தீ தக அந்தி பட்டதி பட்டதகா பட்டந்தி இந்த மாதிரி வந்தால் பரஸ்மை பதம். வந்ததே வந்தேயத்தே வந்தந்தே தே இதே அந்தேன்னு சொன்னால் அந்த பிரயோகமானது ஆத்மிய பதம் வச்சுக்கலாம். உபசர்க்கம் என்ன பண்ணப்ப, சில சமயம் ஆத்மிய பத தாத்துவோட, சில சமயம்தான் ஆத்மிய பத தாத்துவோட சேர்த்து அந்த ஜாயிண்ட் ஃபார்மை வந்து பரஸ்பத ரூபத்துக்கு மாற்றிடும். பரஸ்பத தாத்துவோட சேர்த்து சம்டைம்ஸ் அதை ஆத்மனை பதமாக மாற்றிடும். சில சமயம் இதெல்லாம் பிரயோகம் பார்த்து தான். அதாவது அந்த காலத்தில் முதல்ல லிட்ரேச்சர் சொல்லி கொடுத்துருவா, அப்போ தான் வியாக்கரணம் மக்கள்லாம் போவான். நம்ம இன்னும் கொஞ்சம் உல்டாவாக பண்ணுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ முதல்ல அவர்கிட்ட வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும், அப்புறம் சாஸ்திரம் வாசிக்கிச்சு அது சுலபமாக இருக்கும். ஓஹோ இந்த இடத்துல என்ன அப்படி இருக்கான்னு நம்ம ரிலேட் பண்ணலாம். இப்போ எடுத்தோடனே வியாக்கரண சாஸ்திரம் வாசிட்டோம்னா நமக்கு ஒரே ட்ரையாக இருக்கும், என்ன சொல்கிறாருமே புரியலையேன்னு தோணும். அப்ளிகேஷன் நம்மகிட்ட இல்லையே அதனால தான். அதனால் இங்கே நிறுத்திக்கலாம். அடுத்து மூன்றாவது பற்றியும் பார்க்கலாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.